لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبان شهودر شهودر هلي الله تعالى دوله التي بريت وانم بومي أويهلك مطيل إركا كوديا ويهل அனைத்தையும் படைத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் படைத்துவிட்டு அவைகளை மனிதர்களாகிய எமக்கு சிந்தித்து அவனை விளங்கக்கூடிய ஒரு ஆதாரமாக ஆக்கியிருக்கின்றான். ஏனைய படைப்பினங்களை விட நமக்கு ஒரு விடயம் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல், சிந்தித்து விளங்கக்கூடிய சிந்தனா சக்தி, புத்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா அவன் இருக்கின்றான், அவன்தான் உலகத்தை படைத்தவன், அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி வானத்தையும் பூமியையும் அவைகளுக்கு இடைப்பட்ட மரங்கள், செடிகள், கொடிகள், அதே போன்று ஆறு, கடல்கள், அதிலே வாழக்கூடிய ஜீவராசிகள், கோள்கள், சூரியன், சந்திரன், இப்படியாக பல படைப்புகளை படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்ன ஃபி கல்கி ஸமாவாத் வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது, அதே போன்று இரவு பகல்கள் மாறி வருவது, இவைகளிலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது, ஆதாரங்கள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகின்றான் என்றால், இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது இதிலே இந்த வாழ்க்கை சக்கரம் எப்படி சுழன்று கொண்டிருக்கின்றது, உலகத்துடைய மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, அதே போன்று கோள்கள், நட்சத்திரங்கள், இரவு பகல், இப்படியாக உலகத்திலே பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவன், இவைகளை படைத்த ஒருவன், இவைகளை செயல்படுத்தக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை இவைகள் காட்டுகின்றது. நாம் இன்று உலகத்தில் பார்க்கின்றோம், ஒரு சாதாரண ஆபீஸாக இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும், நிறுவனமாக இருந்தாலும், அவைகளுடைய அமைப்பு சீராக, அவைகளிலே நடக்கக்கூடிய நடைமுறைகள் சீராக நடைபெற வேண்டுமானால், அவைகளை இயக்கக்கூடிய ஒருவன் இருந்தே ஆக வேண்டும். இயக்கமின்றி எந்த ஒரு தொழிலோ அல்லது எந்த ஒரு துறையோ சீராக நடைபெற மாட்டாது. அப்போது நாம் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சீராக, சிறப்பாக ஒரு அமைப்பில் நடப்பதாக இருந்தால், அதை இயக்கக்கூடியவன், அவைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒருவன் இருக்கத்தான் வேண்டும். அவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும், பலராக இருக்க முடியாது என்பதை சிந்திக்கக்கூடியவர்கள் விளங்கி கொள்ளலாம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஷம்ஸ் தஜ்ரி லிமுஸ்தகர்ரில்லஹா, பாருங்கள், சூரியன் அதற்காக வேண்டி கூறப்பட்ட அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கின்றது. ஜாலிக தக்தீருல் அசீஸுல் அலீம், அறிவுள்ள, அதாவது அவைகள் மீது ஆற்றல் படைத்த அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, அவன் செய்த ஏற்பாடுப்படி தான் அவைகள் நடக்கின்றது, இவைகளுக்கு இயற்கை என்று சொல்ல முடியாது. வல்கமர கத்தர்னாகு மனாசில், அதே போன்று சந்திரனுக்கும் நாங்கள் தங்கும் இடங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஹத்தா ஆத கல் ஒரு சூனில் கதீம், பழைய இத்துப்போன, காய்ந்து போன, அதாவது ஈச்ச ஓலையைப் போல் அவைகள் மாறும் வரைக்கும், அதாவது பூரண சந்திரன் தேய்பிரையாக மாறுவதை கூறுகின்றது. லஷம்சு எம்பகிலஹா அந்து திரிகல் கமர், சூரியன் ஒரு நாளும் சந்திரனை அடைய மாட்டாது. வலல்லேல் உசாபிக்கு நஹார், ஒரு நாளும் பகலை இரவு முந்த மாட்டாது. ஒக்குள்ளும் ஃபி ஃபலக்கிங் எஸ் பஹூன், அவைகள் சூரியன், சந்திரன், இவைகள் அனைத்தும் அவைகளுக்குரிய பாதைகளிலே நீந்தி கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளை நாங்கள் சற்று விரிவாக சிந்தித்தோம் என்றால், இவைகளை இயக்கக்கூடியவன், இவைகளை நடத்தாட்டக்கூடியவன், இவைகளை சீரான அமைப்பில் கொண்டு செல்லக்கூடியவன் இருக்கத்தான் வேண்டும். அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும், பலராக இருக்க முடியாது. அதே போன்று அதன் மீது சக்தி பெற்றவனாகத்தான் இருக்க வேண்டும். எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. அவன்தான் அல்லாஹ் என்பதை சிந்திக்கக்கூடியவன், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன், சீரான சிந்தனையுள்ளவன், அவைகளை அறிந்து கொள்கின்றான். எங்களை போல் மரணிக்கக்கூடிய, எங்களுடைய சக்தியைப் போல் சக்தி பெற்ற ஒருவன் ஒரு நாளும் இவைகளை செய்ய முடியாது என்பதை நாங்கள் இவைகள் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே அல்லாஹு தாலா முதல் முதலாக மனித இனத்தின் ஆரம்ப மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததுக்கு பின்னால் அவனுடைய கையாலே அவர்களை படைத்தான். படைத்து மலக்குமார்கள் அவருக்கு சுஜூது செய்யும்படி ஏவினான். அதிலே ஷைத்தான் அதுக்கு வழிபடவில்லை என்ற சரித்திரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு பின்னால் நடைபெற்ற விடயங்கள் நாம் அறிந்தது. எனவே அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய பிச்சலங்கள், அவர்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை நடாத்தாட்டக்கூடியவர்களாக, உலகத்திலே வாழக்கூடியவர்களாக, உலகத்தை சீராக அமைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹு தாலாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆகுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஆக்கினான். என்றாலும் எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் மீது பொறாமை கொண்ட அந்த ஷைத்தான் எங்கள் மீதும் பொறாமை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய அந்த நேரான வதியை விட்டும் அவன் வழிதிருப்பி கொண்டிருக்கின்றான். இதிலே நாம் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பி கொண்டிருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இப்ராஹிம், மூசா, ஈசா இப்படியாக பல நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பினான். அவர்களில் மிகச் சிறந்தவர் எங்களுக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த அனுப்பப்பட்ட நபிமார்கள் அந்தந்த காலத்தில் இருந்த மக்கள் அவர்கள் வழிகேட்டில் போகாமல் அவர்களை தடுப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள் என்பதை அவர்களுக்கு, அவர்களுடைய சமூகத்துக்கு உணர்த்துவதற்காக வேண்டி, அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா முஜிசாக்களை, அற்புதங்களை அருளினான். அதிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நபிமாருக்கும் அந்தந்த கூட்டத்து ஏற்றுக்கொள்கிற முறையிலே கொடுக்கப்பட்ட முஜிசாக்கள், அற்புதங்கள், அதிலே கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஜிசா அற்புதம்தான் அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது கியாம நாள் வரை, மறுமை நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதனுடைய அத்தாட்சிகள் அழிய மாட்டாது என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு கூறுகின்றான். அல்லாஹு தாலா கூறுகின்றான், கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் ஆரம்பத்திலே ஒன்றாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா என்ன செய்தான், நபிமார்களை முபஷிரீன உமுந்திரீன், சொர்க்கத்தை நன்மாராயமாக சொல்லக்கூடியவர்களாகவும் நரகத்தை விட்டும் எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் அனுப்பி, வான்சலமாகமுல் கிதாப பில் ஹக், உண்மையை உரைப்பதற்காக வேண்டி அவர்களிடம் வேதத்தை கொடுத்து அனுப்பினான். ஏன், லியஹ்குமன் நாசு லியஹ்கும பைனன் நாசி ஃபீ மக்தலஃபூ ஃபீஹி, அவர்கள் என்னென்ன விடயங்களில் கருத்து வேறுபட்டு கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த வேதங்களை கொடுத்து அனுப்பினான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். இந்த வேதங்களை பொறுத்த மட்டில் அதிகமான வேதங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் நாம் அறிந்த வேதங்கள் என்னவென்றால் தௌராத், அதே போன்று இஞ்சீல், அதே போன்று ஜபூர், அதே போன்று குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்கின்றதே முன்னே வந்த வேதங்களை மாற்றக்கூடியது. முன்னே வந்த வேதங்கள் இதன் மூலமாக, குர்ஆனுடைய வருகை மூலமாக அதிலே அதனுடைய சட்டங்கள், முந்தைய வேதங்களுடைய சட்டங்கள், முந்தைய வேதங்கள் காலாவதியாகிவிட்டது என்பதை அல்லாஹு தாலா கூறுகின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனை பற்றி கூறும்போது, வஅன்சல்னா இலைக்கல் கிதாப, உங்களுக்கு இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம், பில் ஹக்கி முசத்துக்கல் லிமா பைன எதேகி மினல் குதுப் மினல் கிதாப், முசத்துக்கல் லிமா பைன எதேகி மினல் கிதாப், முந்திய வேதங்களை உண்மையாக்கக்கூடியதாக, ஏனைய வேதங்களை உண்மைப்படுத்துகின்றது, அந்த வேதங்கள் இறங்கியது என்பதாக உண்மைப்படுத்துகின்றது. ஒமுஹைமினன் அலைஹி, அதே போன்று அவைகளுடைய சட்டங்களை காலவதியாக்கி அவைகள் மீது ஆட்சி செலுத்தக்கூடியதாக இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு இறக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஏன், முந்தைய வேதங்களை பொறுத்த மட்டில் அல்லாஹு தாலா அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அதனுடையவர்களுக்கு, அதில் இருந்தவர்களுக்கு, அந்த சமூகத்துக்கு கொடுத்தான். எனவே அவர்கள் அதை பாதுகாக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி அவைகளை மாற்றியமைத்தார்கள், குறைத்தல் கூடுதல்கள் செய்தார்கள். அவர்களுடைய மத தலைவர்களால் அல்லது அவர்களுடைய துறவிகளால், அந்த வேதக்காரர்கள், அவர்களுடைய துறவிகள், மத தலைவர்கள், அறிஞர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய செல்வந்தர்களுக்கு ஏற்ற மாதிரி அவைகளிலே கூடுதல் குறைவல் செய்து திரிவுபடுத்தினார்கள். இதனால் அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக அதை காலாவதியாக்கிவிட்டான். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதாவது ஏட்டை தமது கைகளால் எழுதி, சும்மா எக்கூலூன் ஹாதா மின் அந்தில்லா, அவர்கள் எழுதிவிட்டு இது அல்லாஹ்விடம் வந்தது என்று யார் கூறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஃபவைல், அவர்களுக்கு கேடுதான் இருக்கின்றது. லியஸ்தரூபிஹி சமனன் கலீலன், அதாவது அவர்களுடைய உலக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி, அதாவது உலகத்துடைய சில பொருள்களுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இப்படி செய்கின்றார்கள். ஃபவைலுல்லஹும் மிம்மா கத்தபத் ஐதீஹிம், அவர்களுக்கும் அவர்கள் எழுதியவைகளுக்கும் கேடு உண்டாவதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அவைகள் காலாவதியாகிவிட்டது. குர்ஆனை பொறுத்த மட்டில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிழூன், எனவே இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம், நாங்கள் தான் அதை பாதுகாக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் ஒரு முஸ்லீம்களாகிய நாம் கட்டாயம் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை நம்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த நாட்களில் ஒரு முஸ்லிமுடைய ஈமான் எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.